శ్రీమన్నూతనరంగనాథయత్రాడబ్దాత్మవిద్యాలయం శ్రీమన్నూతనలక్ష్మణార్యత్రాట్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్షసంతతసుధాలక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతనవాగదీశయమహం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీషయోగీంద్రాయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్రస్వతంత్రహర్యం భజామ స్వాత్మసంపదం. యస్యవాగ్వృద్ధిపర్యంతాయతిరాజసరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కర్పా రామభిరాణయల్లాల్ మట్రుం కర్పరు పుర్పా ముదలా పుల్లరుం పాది ఒன்றன்றையே நற்ப அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி. சீரார்த்தூப்புல் பிள்ளையந்தாடி என்று செந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான். ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து உலகுயவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே. சபாயை நமஹ. தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிலே நாம் இந்த உபன்யாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமி தேசிகன் விஷயமான பிள்ளையந்தாதி பாசுரங்களை தினம் ஒரு பாசுரம் விகிதமாக நாம் இந்த நாத யாமுன ராமானுஜ சபையினர் மூலமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த உபன்யாசத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று மூன்றாவது பாசுரத்தை நாம் அனுபவிப்போம். மாநிலத்தோதிய மாமரை மன்னிய நற்கலைகள் ஆனவை செய்யும் அரும்பொருள் அத்தனையே அருளும் தூணறி காட்டும் இராமானுத முனி தோத்திரம் செய் ஊனமில் தூப்புலையன் ஓர் புகழன்றி உய்வில்லையே. மாநிலத்தோரிய மாமரை மன்னிய நற்கலைகள் ஆனவை செய்யும் அரும்பொருள் அத்தனையே அருளும் தூணறி காட்டும் இராமானுதன் தோத்திரம் செய் ஊனமில் தூப்புலையன் ஓர் புகழின்றி உய்வில்லையே. சுவாமி தேசிகன் விஷயமான இந்த மூன்றாவது பாசுரத்திலே சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரான குமாரநாயணாச்சாரிய சுவாமியின் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னால், சென்ற பாசுரத்திலே நமக்கு கிடைப்பதற்கு மிகவும் அரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடியது சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் என்று அருளி செய்தார். அதை நான் சிரசா தரித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். மிகவும் புண்ணிய பொக்கிஷமாக சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை பற்றி தெரிவித்தார். சுவாமி தேசிகனுடைய சரணாரவிந்தங்களை சிரசா தரிக்கப்பட்டது என்பது ஒரு அலப்ய லாபமான விஷயம். அலப்ய லாபம் அப்படின்னால் கிடைப்பதற்கு மிக அரிதான ஒரு பொக்கிஷம் என்று சொல்லப்பட்டது. இதுல சுவாமி தேசிகன் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் செய்த உபகார அதிசயத்தை பற்றி இந்த பாசுரத்தில் அனுபவிக்கின்றார். மாநிலத்தோதிய சகல ஜீவராசிகளுக்கும் ஹிதத்தை செய்தவர் சுவாமி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன். அதுபோல சகல ஜீவராசிகளுக்கும் ஹிதத்தையே செய்தவர் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லோரும். அதுல சகல ஜீவராசிகளுக்கும் ஹிதத்தையே போதிக்கக்கூடிய அளவில் இவர்களே மீண்டும் சுவாமி தேசிகனாக அவதரித்து நம்ம எல்லோரையும் உஜ்ஜீவிக்க செய்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடியது எப்படி எம்பெருமானோ அதுபோல நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியது வேதமும் தான். இந்த இடத்துல சுவாமி குமாரநாயணாச்சாரியார் விஷயமாக சாட்சாதாக இந்த விஷயம்தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகின்றது. வேதத்தினுடைய பெருமையை பற்றி பறக்க பேசுகிறார். சகல ஜீவராசிகளுக்கும் ஹிதத்தை கொடுக்கக்கூடிய வேதத்தினுடைய அர்த்தங்களை மிக தெளிவாக காட்டக்கூடிய சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை பற்றி மிகவும் ஸ்லாக்கியமாக பேசுகின்றார். இந்த இடத்துல இப்போ வேதம், வேதத்தை தழுவி இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள், இவற்றினுடைய உண்மையான அர்த்தங்கள், இதை உலகத்திற்கு வெளிக்காட்டியவர்கள் நம்முடைய லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்று சொல்லக்கூடிய அளவில் எம்பெருமான் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த குரு பரம்பரை, அந்த குரு பரம்பரையில் நமக்கு மிகவும் போற்றத்தக்கவராக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களில் மிகவும் அந்நியதமமான ஆச்சாரியன் யாரு? மிகச்சிறந்த ஆச்சாரியர்கள் இல்லையா, பூர்வாச்சாரியர்களுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தால் நம்முடைய சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்றார். அப்போ வேதத்தினுடைய அர்த்தங்களை தெளிவாக ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் மூலமாக நமக்கு காண்பித்தவர் சுவாமி எம்பெருமானார். சுவாமி எம்பெருமானாருடைய புகழை லோகத்திலே பரப்பி எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை லோகத்திலே நிலைநாட்டச் செய்தவர் நம்முடைய சுவாமி தேசிகன். ஆகையினால சுவாமி தேசிகனுடைய கீர்த்தியை வாயார புகழ்வதை காட்டிலும் வேற என்ன காரியம் நமக்கு இருக்க போகிறது? இதில் சொல்லக்கூடிய விஷயம் அதான், ஊனமில் தூப்புல் ஐயன் ஓர் புகழின்றி உய்வில்லையே. சுவாமி தேசிகனுடைய புகழை பாடுவதை தவிர வேற ஒரு காரியம் நமக்கு இந்த லோகத்தில் இருக்கான்னா அதுதானே நம்ம செய்ய வேண்டிய காரியம். அந்த விஷயத்தை சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் இதில் தெரிவிக்கின்றார். முதல்ல சொல்லும்பொழுது மாநிலத்தோதிய மாமரை மண்ணிய நற்கலைகள் ஆனவை செய்யும் அரும் பொருள் அத்தனையே அருளும். இதெல்லாம் வேதத்தினுடைய விசேஷணங்கள் இல்லையா. மாநிலத்து ஓதிய அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த பறந்து கிடக்கக்கூடிய இந்த லோகத்தில் ஏகப்பட்ட ஜீவராசிகள் ஸ்ரீபாஷ்யத்தில் சாதித்தா போல பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த க்ஷேத்ரஜ்ஞ மிஸ்ரஸ்ய ஜகதஹா அப்படின்னு பாஷ்யகாரர் ஜென்மாத்தியதிகரணத்தில் சாதித்தார். அப்படி சதுர்முக பிரம்மாவில் தொடங்கி புல்லு பரியந்தம் பறந்து கிடக்கக்கூடிய இந்த உலகில் அநேக ஜீவராசிகள் பிரதிதினம் தங்களுடைய ஜீவனத்தை நடத்தி கொண்டு செல்கிறார்கள். இப்போ அவர்களை எல்லோரையும் வழிநடத்தி செல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் அனுபூர்வியாக அனாதியாக இருக்கக்கூடிய வேதம்தான் அவர்களை வழிநடத்தி செல்கிறது. வேதம் ராஜசம்ஹித நமக்கு கட்டளையிட்டது இல்லையா, சத்தியம் வத தர்மம் சர மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி. இந்த மாதிரி வாக்கியங்கள் மூலமாக நாம் பிரதிதினம் எப்படி ஜீவித்திருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு எடுத்துக்காட்டியது. இப்போ வேதம் சொன்ன விஷயம்படி வாழ்ந்து காட்டியவன் எம்பெருமான் இல்லையா. சக்கரவர்த்தி திருமகன் இந்த லோகத்திலே மனிதனாக அவதரித்து வேதம் சொல்லியபடி வாழ்ந்து காட்டினான். அப்போ நம்ம எல்லோரையும் வழிநடத்தி செல்வது என்பது வேதம். அதாவது மாநிலத்து ஓதிய அப்படின்னு சொன்னோம். பிரமாணம் மூன்று விதம், பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் அப்படின்னு விசிஷ்டாத்வைதிகள் மூன்று விதமான பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுல முக்கியமான விஷயம் மற்ற இரண்டு பிரமாணங்களை காட்டிலும் மிகவும் பலமான பிரமாணம் எது அப்படின்னு பார்த்தால் வேதம் சப்த பிரமாணம் தான் மிகவும் பலமான பிரமாணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், பெருமாள் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஸ்த பிரகினோதி தஸ்மை அப்படின்னா, பிரம்மாணம் சிருஷ்டுவா சாஸ்திராணி உபதிதேச அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விசிஷ்டாத்வைத சாஸ்திரத்துல. அப்போ முதல் முதல் பிரம்மாவை சிருஷ்டித்து முன்பு எப்படி ஆணுபூர்வி ஆணுபூர்வியாக இந்த வேதமானது இருந்ததோ அப்படியே அதை இந்த சத்துர்முக பிரம்மாவிற்கு எம்பெருமான் உபதேசித்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்துல அதேவச்ச நித்தியத்துவம் அப்படின்ற சூத்திரத்திற்கு கீழே பாஷ்யகாரர் மிக அழகாக சாதிக்கின்றார். இது எல்லாத்தையும் வேதம்ன்றது நித்தியம், பெருமாள் அந்த நித்தியமான வேதத்தை எடுத்து இந்த லோகத்துல பிரம்மாவை சிருஷ்டித்து அந்த பிரம்மாவிற்கு வேதத்தை உபதேசிக்கிறார். தாதா யதா பூர்வம் அகல்பயத்து, சத்துர்முக பிரம்மா போன யுகங்களிலே எப்படி இருந்ததோ அந்த வஸ்துக்களை சூர்யா சந்திரமசோ விதிருத்தௌ திஷ்டது அப்படின்னு, விதிருத்தௌ திஷ்டதா அப்படின்னு ஏற்கனவே இருந்தபடி சூரிய சந்திராதிகளை சத்துர்முக பிரம்மா சிருஷ்டிக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஆணுபூர்விதான், ஏன்னா இது வந்து வழி வழியாக அத்தியனம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அத்தியனம்னா என்ன அப்படின்னு கேட்டால், குருமுகோச்சாரண பூர்வக சிஷ்ய அனுச்சாரணம் தான் அத்தியனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குருமுகோச்சாரண பூர்வக சிஷ்ய அனுச்சாரணம் அப்படின்னால், குருவின் மூலமாக உச்சரிக்கப்பட்டு அந்த வார்த்தைகளை சிஷ்யன் மீண்டும் சொல்லி சொல்லி பழகுவது என்பது வேதத்தினுடைய நித்தியத்துவத்துக்கு ஒரு ஹேதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படி லோகத்தில் இந்த வேதமானது இன்று வரை பரவி இருக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்தினால் சொல்லப்படக்கூடிய அர்த்தங்கள், வேதத்தில் என்ன விஷயம் இருக்கும் அடியன் ஏற்கனவே விஞ்ஞாபிச்சிருக்க, பிராப்தியஸ்ய பிரம்மணோ ரூபம், பிராப்திஸ்ய பிரத்யேகாத்மனா, பிராப்தி உபாயம், பிராப்தி பலம், பிராப்தி விரோதி, இது மாதிரியான ஐந்து விஷயங்கள் தான் வதந்தி சகலா வேதாக சேதிகாச புராணகாக. சுவாமி தேசிகனே தன்னுடைய ரகசிய கிரந்தங்கள்ல இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்கார். அப்போ பிராப்தியஸ்ய பிரம்மணோ ரூபம், பிராப்தியஸ்ய பிரம்மணோ ரூபம்னா அடையப்பட வேண்டிய பிரம்மத்தினுடைய சொரூபம் என்ன, அதை அடைபவனான ஜீவாத்மாவனுடைய சொரூபம் என்ன, அதை எப்படி அடைவது, அடைந்தால் வரக்கூடிய பலன் என்ன, இதை அடைவதற்கு பிரம்மத்தை அடைவதற்கு தடையாயிருப்பவைகள் என்னென்ன, இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அது நமக்கு சுலபமா புரியுமா அப்படின்னு கேட்டால், அது மிக சூக்ஷ்மமாக பொதிந்து கிடக்கக்கூடிய அர்த்தங்கள், அது அவ்வளவு சுலபமா புரிஞ்சிக்க முடியாது. ராஜசம்ஹிதையோ இல்லையோ, அது அப்படியே நமக்கு புரியும்படி சொல்லிடாது. அதனால புரியும்படி சொல்லுவதற்காகத்தான் உபபிரம்மண கிரந்தங்கள் அப்படின்னு ஏற்பட்டது. உபபிரம்மண கிரந்தங்களை கொண்டு ஆதாரமாக கொண்டு, உபபிரம்மணம்னா வேதசிய அர்த்தசிய விசதீகரணம், வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை மிகவும் டீட்டெயிலா விஸ்தாரமாக சொல்லக்கூடியதுதான் உபபிரம்மண கிரந்தங்களுடைய வேலை. அதுதான் ராமாயணம் மகாபாரதம் ஸ்மிருதிகள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கிரந்தங்கள்லாம் அந்த வேலையைத்தான் செய்கின்றன. இப்போ அந்த கிரந்தங்கள் மூலமாக மாநிலத்தோதிய மாமரை மன்னிய நற்கலைகள், அதிலே பொதிந்து கிடக்கக்கூடிய அர்த்தங்கள், எது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொதிந்து கிடக்கக்கூடிய அர்த்தங்கள், எல்லா கலைகளும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, சதுஷ்டி கலா அப்படின்னு சொல்றோம், 64 கலைகள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்றோம். பூம வித்தியில சாஸ்திரத்துல இந்த பூம வித்யா பிரகரணத்துல இந்த எல்லா கலைகளையுமே எடுத்து சொல்கிறார் நாரத மகவான். அப்போ அரும் பொருள், அங்க இருக்கக்கூடிய அரும் பொருள் எல்லாமே ஆனவை செய்யும் அரும் பொருள் அத்தனையே அருளும். இப்போ சர்வவித சாஸ்திரார்த்தத்தினால அனுஷ்டானத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள், வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை மிக தெளிவாக சாஸ்திரங்கள் நமக்கு எடுத்துரைத்தன. சாஸ்திரங்கள் பலவிதம், தர்சனங்கள் ஆறு விதமான தர்சனங்கள், ஆஸ்திக தர்சனங்கள் நான்கு விதமான நாஸ்திக தர்சனங்கள் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கிறோம். சாங்கியன், யோகம், நையாயகன், வைசேஷிகன், பூர்வமீமாம்சா, உத்தரமீமாம்சா, சாருவாக்கன், ஜெயினன், பௌத்தன், பாசுபதன், இப்படி தர்சனங்கள் பலவிதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆஸ்திக தரிசனங்கள், நாஸ்திக தரிசனங்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல பலவிதமான சாஸ்திரங்கள்ல எது உபாதேயமான விஷயம், அதாவது ஏற்றத்தக்க விஷயம் எது, ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம் எது, ஏற்றுக்கொள்ளத்தகாத விஷயம் எது, சுவாமி தேசிகனே சொல்றார் சாரம், சசாரம், அல்பசாரம், இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக தெரிவிக்கின்றார் தன்னுடைய ரகசிய கிரந்தத்திலேயே. அப்படி சாஸ்திரங்கள் வேதத்தை தழுவி சில விஷயங்களை வெளிப்படுத்துகின்றன. அந்த சாஸ்திரங்கள் அரும்பொருள் அத்தனையே அருளும், வேதத்திலே பொறிந்து கிடக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாவற்றையும் இந்த சாஸ்திரங்களானது நமக்கு எடுத்து உரைக்கின்றன. அப்போ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் தூணறி காட்டும் ராமானுசமுனி தோத்திரம் செய், தூணறி காட்டும் அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயத்தை எடுத்து நமக்கு அதை எடுத்து சொல்லி அதன்படி நமக்கு நல்ல வழியை காண்பிக்கின்றவர் யாருன்னா ராமானுஜமுனி இல்லையா. ராமவத்து வர்த்தி தவ்யம் நத்து ராவணவத்து அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு, சதுஷ்கரேன சோசேஷ்ச ஏன ஏன இஷ்ட ஹேதுனா ச சத்தியாகமேவேதி சரமஸ்லோக சங்கிரகா அப்படின்னு சரமஸ்லோக சங்கிரகாதிகாரத்தில் சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகம் சாதிக்கின்றார். இப்போ சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹா அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்லோகத்திற்கு பலவிதமான அர்த்தங்கள் பலரால் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல வேதத்தினுடைய அர்த்தத்தை வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு இடங்கள்ல கூட எந்த விதமான கிளேசமும் வராமல் அப்படியே நமக்கு அந்த அர்த்தங்களை சாதித்து கொடுத்தவர் நம்முடைய ஸ்ரீபாஷ்யகாரரான எம்பெருமானார். மற்ற மதங்களை தூஷணம் செய்து, மற்ற மதங்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை தூஷணம் செய்து அதை நமக்கு கீதா பாஷ்யத்திலே அந்த ஸ்லோகத்திற்கான அர்த்தத்தை மிக தெளிவுபட தெரிவித்தார். அதற்கு மேல சில சந்தேகங்கள் ஏற்பட்டது, அதை போக்கடித்தவர் சரமஸ்லோகாதிகாரத்தில் நம்முடைய சுவாமி தேசிகன். ஆகையினால இப்படி நமக்கு எம்பெருமான் திருவடியை பற்றிக் கொள்வதற்கு சுலப உபாயமாயிருக்கக்கூடிய பிரபத்தி மார்க்கத்தை நமக்கு காண்பித்தவர் எம்பெருமானார். அவருடைய வழியை பின்பற்றி அந்த பிரபத்தி மார்க்கத்திலே இருக்கக்கூடிய கிளேசங்களை போக்கடித்தவர் நம்முடைய சுவாமி தேசிகன். அதனால சுவாமி எம்பெருமானார் நமக்காக செய்த உபகார அதிசயங்களை சுவாமி எம்பெருமானாருடைய சரித்திரங்கள்ல கூட நம்மளால சுலபமா பார்க்க முடியும். ஏன்னா கலிபுருஷனுடைய சம்வாதத்தையும் கொங்கு பிராட்டியினுடைய சரித்திரத்தையும் நாம் இந்த இடத்துல அனுசந்தானம் பண்ணிக்கணும். கொங்கு பிராட்டியினுடைய சரித்திரத்திலேயே இல்லையா அதவா யதீந்திராம்சோ அதவா பவேத் அப்படின்னு சொல்ற மொழியோ தேசிக மங்களத்தில் சுவாமி குமாரநாயணாச்சாரியாரால அருளி செய்யப்பட்ட ஒரு ஸ்லோகத்தில் வெங்கடேஷ அவதாரோயம் ஸ்லோகத்தில் யதீந்திராம்சோ அதவா பவேத் அப்படின்ற இடத்துல சொல்லியிருக்கோமே, யதிராஜராகவும் அவதரித்தவர், யதிராஜரே சுவாமி தேசிகனாக அவதரித்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த இடத்துலையும் கூட நாம் இந்த கொங்கு பிராட்டியினுடைய சரித்திரத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால ராமானுஜமுனியை நன்றாக ஸ்தோத்திரம் செய்தவர் அவர் என்ன வழியை காண்பித்தாரோ அந்த வழியிலே இல்லையா, எப்படி சுவாமி எம்பெருமானாருடைய சரித்திரத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகளை நாம் நினைத்து பார்க்கிறோமோ அதுபோல சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தில் கூட பார்க்கலாம். இதை இல்லையா சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்ற பட்டம் சுவாமி தேசிகனுக்கு அளித்ததை பொறுக்க மாட்டாமல் பாம்பாட்டியை ஏவிவிட்டு சில மூடர்கள் என்ன காரியத்தை செய்தார்களோ அதை எப்படி சுவாமி தேசிகன் சமாளித்தார் அப்படின்ற ஒரு சரித்திரத்தையும் நாம் இந்த இடத்துல நினைச்சு பார்க்கலாம். அதுபோல ஒரு ஜலத்தை ஸ்தம்பத்திலிருந்து வெளிவர பண்ணியதும், கிணத்தை ஒரு கிணறை நிர்மாணம் செய்ததும் இல்லையா, ஒரு கிணற்றை நிர்மாணம் செய்து கொத்தனாரை ஜெயித்த விஷயத்தையும், தம்முடைய விக்கிரகத்தை தானே வந்து செதுக்கிய அந்த விதத்தையும், ஒரு சில்பியை ஜெயித்த அந்த சரித்திரத்தையும் நாம் இந்த இடத்துல அனுசந்தானம் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஊனமில் தூப்புலையன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆச்சாரியத்வோபயுக்த குணங்கள், ஆச்சாரியனாக இருப்பதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய குணங்கள் பூர்வாச்சாரியர்களிடத்தில் எப்படி நாம் அதை பார்க்கின்றோமோ, அதுபோல பூர்வாச்சாரியர்களிடத்தில் எப்படி பொருந்துகின்றதோ அப்படியே ஆச்சாரியோபயுக்த குணங்கள் எல்லாம் சுவாமி தேசிகனிடத்திலும் பொருந்துகின்றன அப்படின்றதுக்கு இந்த மாதிரி சரித்திரங்களே நமக்கு சான்றாக இருக்கின்றன. ஆகினால ஊனமில் தூப்புலையன் ஓர் புகழின்றி உய்வில்லையே. அப்போ சுவாமி தேசிகனுடைய ஒரு புகழை பறக்க பேசுவதை தவிர வேற ஒரு காரியம் இல்லை. சர்வதந்திர ஸ்வதந்திரத்வாத் சாஸ்திரதீப பிரதானதஹ ஸ்ரீவேங்கடாத்ரி நாதோசௌ சாட்சாத் வேதாந்த தேசிகா அப்படின்னு ஒரு ஸ்லோகமானது நாம் இந்த இடத்துல நமக்கெல்லாம் தெரிந்த ஸ்லோகம் தான் இது. அதனால ஸ்ரீவேங்கடாத்ரி நாதோசௌ, ஸ்ரீவேங்கடாத்ரிக்கு நாதனாயிருக்கக்கூடியவனே சாட்சாத் வேதாந்த தேசிகனாகவே அவதரித்தான் அப்படின்னு நம்மால் சொல்ல முடியும். அதனால போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி உரைப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கேன்னு சுவாமி தேசிகன் சொன்ன அந்த விஷயத்தையே இங்கு சுவாமி தேசிகன் விஷயத்திலையும் எடுத்து சொல்லி சுவாமி தேசிகனுடைய புகழை நாம் பிரதிதினம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக தெரிவித்து இந்த உபன்யாசத்தை அடியன் பூர்த்தி செய்கிறேன். மாநிலத்தோதிய மாமரை மண்ணியனர் கலைகள் ஆணவை செய்யும் அரும்பொருள் அத்தனையே அருளும் தூணறி காட்டும் ராமானுதமுனி தோத்திரம் செய் ஊனமில் தூப்புலையன் ஓர் புகழின்றி உய்வில்லையே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.